பட்டு ஐந்து புத்தகங்கள் வெளியிடப்பட்டது. எதிராக சொன்னதை சீர்த்துதி பிரபுவாத சாமி எழுதி அது வெளியிடப்பட்டது. எங்களுடைய ஆனந்தநாதா சுவாமி என்று நம்ம பௌதீகபுரம் சுவாமி தலை சமாசன பண்ணா பண்ணா பண்ணிட்டு 85 ஜெல்லாம் இருக்கிறோம். இன்னைக்கு அவர் ஒரு நாள் காரணம் இருக்கிற எழுது இல்ல சுமார் இருந்து அவர் எழுதினாலும் 120 கிரகத்தில் பொருளில்லாமல் எழுதி கண்டத்தையே நிரூபித்து நாம் இரண்டாவது எழுதி பிரதான அதை எல்லா ஆளுநரும் ஸ்ரீசக்தியின் கிரகத்தில் எழுதி கேட்டால் கூட வச்சுக்கொண்டிருக்க. இப்போ பெரிய திருமணி திருமணத்தினுடைய பெரிய திருமணி 600 பாட்டு ஒரு மாதம் உள்ள வச்சுக்கொண்டிருக்க. அதை மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்ல சுவாமி பாஸ்கராக வேதாந்த தீபம் அற்புதமாக வியாக்கியத்தை அச்சுக்கொண்டிருக்கார். முதல் ரெண்டு அத்தியாயம் மட்டும்தான் அது முக்கிய வேதம் இருக்கு. இரண்டாவது வாக்கியம் மறுவேதனுக்கு அது சுவாமி அந்த இருக்க அதே மாதிரி அந்த காப்பீடு திருமணத்தினுடைய பெரிய திருமணி 600 பாட்டு ஒரு மாதம் உள்ள வச்சுக்கொண்டிருக்க. அதை மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்ல சுவாமி பாஸ்கராக வேதாந்த தீபம் அற்புதமாக வியாக்கியத்தை பெரிய செய்தியா இருக்கும்போது இப்ப கையடக்கமா இருந்தாங்க சொன்னேன் சமயத்துல அதுக்காக இப்போ வந்து கையடக்கமாக ஆசிரியர் முதல் வழிட்டு வந்துருக்காரு. அதை பேக் பண்ணி அழகா வழியா வந்து பொட்டி விட்டு விட்டு அதை அறிஞ்சிருக்கேன். ஒரு நாலு காப்பி வச்சு இப்போ முடிஞ்சு அப்புறம் பாதிக்கா போன வாழ்க்கை அப்புறம் Thank you.